உனக்கு மூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, அன்பே உந்தன் பேரை தானே விரும்பி கேட்கிறே, போகும் பாதை எங்கும் உன்னை திரும்பி பார்க்கிறே, பேசும் காற்றுக்கு மூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா. பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா,